சட்டத்தை மாறேரா மலை ஜூனுனா மரணம் பாரேரா மேரோ மாயா சட்டத்தை மாறேரா கயோ திமி திம்ரை सताइरान्छ मलाई तिम्रो यादले सताइरान्छ सताइरहन्छ मलाई तिम्रो